சிந்தை உவந்ததிர் என்செயே என்றான். இந்தணன் மூவடி மன்னருள் உட்டே வெந்திரள் ஆயுது வேண்டும் எனாமும் அந்தணன் என்றனன் வெள்ளி தடுத்தான். சிந்தை ஆமா உவந்தது, சொல்லுங்க. சிந்தை உவந்த எதிர் இன்செய என்றனன் அந்தணன் மூவடி மன்னரும் உண்டே வெண்திரளா இது வேண்டும் என எனாமுன் கந்தனன் என்றனன் வெள்ளி தவித்தார். சிந்தை உவந்து சிந்தை உவந்து எதிர் என் செய் என்றான். அந்தணன் மூவடி மன்னருள் உண்டேல் வெம்திரளாய் இது வேண்டும் எனாம் முன் தந்தனன் என்றனன் வெள்ளி தடுத்தான். சிந்தை உவந்தெதிர் என்செய என்றான் அந்தணன் மூவடி மன்னருள் உண்டேல் வெம்திரளாய் இது வேண்டும் எனாமுன் தந்தனன் என்றனன் வெள்ளி தடுத்தான். சிந்தை உவந்தெதிர் என்செய் என்றான் அந்தணன் மூவடி மன்னருள் உண்டேல் வெம்திரளாய் இது வேண்டும் எனாமுன் தந்தனன் என்றனன் வெள்ளி தடுத்தான். சிந்தை உவந்து எதிர் என் செய என்றான் அந்தணன் மூவடி மன்னருள் உண்டேல் வெம்திரளாய் இது வேண்டும் எனாமுன் தந்தனன் என்றனன் வெள்ளி தடுத்தான். இது அந்த இந்த மகாபலி அந்த கதை தானே, இது வாமன அவதார கதை. மாய்ந்தவர் மாய்ந்தவர் அல்லர்கள் மாயா இயற்றிய கைகோ இறந்தவர் என்றாய் இந்தவர் என்பவர் இந்தவர் ஏனும் இந்தவர் அல்லது வர் யாரே மாய்ந்தவர் மாய்ந்தவர் அல்லர்கள் மாயா தேந்தியே கைகோ இறந்தவர் எந்தாய் இந்தவர் என்பவர் இந்தவர் ஏனும் இந்தவர் அல்லது இந்தவர் யாரே. மாய்ந்தவர் மாய்ந்தவர் அல்லர்கள் மாயா தேந்திய கைகொடிருந்தவர் எந்தே எந்தாய் வீந்தவர் என்பவர் வீந்தவரேனும் ஈந்தவர் அல்லதிருந்தவர் யாரோ யாரே. மாய்ந்தவர் மாய்ந்தவர் மாய்ந்தவர் அல்லர்கள் மாயா மாயாது ஏந்திய கைகொடு இருந்தவர் ஏந்தாய் வீந்தவர் என்பவர் வீந்தவரேனும் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரோ. மாய்ந்தவர் மாய்ந்தவர் அல்லர்கள் மாயா ஏந்திய கைகொடு இறந்தவர் என்றாய் வீந்தவர் என்பவர் வீந்தவரேனும் ஈந்தவர் அல்லாதிருந்தவர் அல்லாதிருந்தவர் யாரே. மாய்ந்தவர் மாய்ந்தவர் மாய்ந்தவர் மாய்ந்தவர் அல்லர்கள் மாயாதேந்திய கைகொடிறந்தவர் எந்தாய் வீந்தவர் என்பவர் வீந்தவரேனும் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரே. மாய்ந்தவர் மாய்ந்தவர் அல்லர்கள் மாயா ஏந்திய கைகொடு இறந்தவர் எந்தாய் வீந்தவர் என்பவர் வீந்தவரேனும் ஈந்தவர் அல்ல இது இருந்தவர் யாரோ யாரே. உங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கேன், மற்றவங்களுக்கு எப்படி தெரியல. என்னது நிறைய இருக்கும், கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா இருக்கா? சரியாது. வெறுவும் ஆழமும் குறையும் விடையவர் தீந்து தருவும் வேறுள தகமையும் சதமர் சதமகர் கருளி மறுவு பல்வரும் பழங்களும் வேறுற வழங்கி திருவும் ஆரமும் அணிந்தனன் சீதர மூர்த்தி, திருவும் ஆலமும் பிறையும் வெள் விடையவர் ஈந்து, அருவும் வேறுள தகமையும் சதமகர் கருளி, மறுவு பல்வரும் பழங்களும் வேறுற வழங்கி, திருவும் ஆரமும் அணிந்தனன் சீதர மூர்த்தி. வெறுவும் ஆழமும் பிறையும் வெல் விடையவர்க்கீந்து, தருவும் வேறுல தகைமையும் சதமகர் கருளி, மறுவு பல்பெரும் வளங்களும் வேறுற வழங்கித் திருவும் ஆரமும் அணிந்தனன் சீதரமூர்த்தி. வெறுவும் ஆழமும் பிறையும் வெல்விடைவர் ஈத்து, தருவும் வேறுள தகைமையும் சதமகற்கு அருளி, மறுவு பல்பெரும் வளங்களும் வேறுற வழங்கி, திருவும் ஆரமும் அணிந்ததன் சீதர மூர்த்தி. வெறுவும் ஆழமும் பிறையும் வெல் விடையவர்க்கீந்து, தருவும் வேறுள தகைமையும் சதமகர்க்கருளி, மறுவு பல்பெரும் வளங்களும் வேறுற வழங்கித் திருவும் ஆரமும் அணிந்தனன் சீதரமூர்த்தி. பெருவும் ஆழமும் பிறையும் வெள்விடையவர்க்கு ஈந்து, தருவும் வேறுள தகைமையும் சதமகற்கு அருளி, மறுவு பல்பெரும் வளங்களும் வேறுற வழங்கி, திருவும் ஆரமும் அணிந்தனன் சீதரமூர்த்தி. அடுத்த பாடல் சகரர் தம் பொருள் தருந்தவம் பெரும்பகல் தள்ளி, பகிரதன் கொணரும் திடுதலால் பகிரதி ஆகி, மகிதளத்திடை சண்முகின் செவிவழி வரலால், நிகரில் சாணவி எனப் பெயர் படைத்ததின் நீட்டம், சகரர் தம் பொருள் தருந்தவம் பெரும்பகல் தள்ளி, பகிரதன் கொணரும் திடுதலால் பகிரதி ஆகி, மகிதளத்திடை சண்முகின் செவிவழி வரலால், நிகரில் சாணகி எனப் பெயர் படைத்ததின் நீட்டம். சகரர் தம் பொருட்டு அருந்தவம் பெரும்பகல் தள்ளி, பகிரதன் கொணர்ந்திடுதலால் பகிரதியாகி, மகிதலத்திடை சன்னுவின் செவிவழி வரலால், நிகரில் சானவி எனப்பெயர் படைத்தது இந்நீத்தம். சகரர் தம் பொருள் அருந்தவம் பெரும்பகல் தள்ளி, பகிரத் தன் தன் கோண கோண கோணத்திடுத திடுதலால் பகிரதி ஆகி, மகித லத்திரை சன்னுவின் செவிவழி வரலால், நிகரில் சானவி எனப்பெயர் படைத்த இந்நீக்கம். படைத்ததின் படைத்தது இந்நீக்கம். சகரர்தம் பொருட்டருந்தவம் பெரும்பகல் தள்ளி, பகிரதன் குணர்ந்திடுதலால் பகிரதி ஆகி, மகிதளத்திடை சன்னுவின் செவிவழி வரலாள், நிகரில் சாணவி எனப்பெயர் படைத்ததன் நீத்தம். சகரர் தம் பொருட்டு அருந்தவம் பெரும்பகல் தள்ளி, பகிரதன் கொணர்ந்திடுதலால் பகிரதியாகி, மகிதளத் இடைச் சன்னுவின் செவி வழி வரலால், நிகரில் நிகர் நிகரில் இல் சானவி எனப்பெயர் படைத்தது இந்நீத்தம். சகரர் தம் பொருட்டருந்தவம் பெரும்பகல் தள்ளி, பகிரதன் கொணர்ந்திடலால் பகிரதி ஆகி, மகிதளத்திடை சன்னுவின் செவிவழி வரலால், நிகரில் சானவி என பெயர் படைத்ததின் நீத்தம். அய்யலாள் நயல அய்யலாள் நயனவேலும் மன்மதன் கரமும் பாய இயலாம் உறுதி நாடி புரள்பவன் ஒருநாள் புற்ற மையலால் அறிவு நீக்கி மாமுனி கற்றம் செய்து பொய்யிலா உள்ளத்தாந்தன் உருவமே துண்டுத்தான் அய்யலாள் நயனவேலும் மன்மதன் சரமும் பாய இயலாம் உறுதி நாடி புழல்பவன் ஒரு நாள் உற்ற மையலால் அறிவு நீக்கி மாமுனி கற்றம் செய்து பொய்யிலா உள்ளத்தான் தன் உருவமே கொண்டுத்தான் கையலால் நயன வேலும் மன்மதன் சரமும் பாய உய்யலாம் உறுதி நாடி உழல்பவன் ஒரு நாள் உற்ற மையலால் அறிவு நீங்கி மாமுனிக்கு அற்றம் செய்து பொய்யிலா உள்ளத்தான் தன் உருவமே கொண்டு புக்கான். தையலால் நயனவேலும் மன்மதன் சரமும் பாய உய்யலால் உறுதி நாடி உழல்பவன் ஒரு நாள் உற்ற மையலால் அறிவு நீங்கி மாமுனிக்கு அற்றம் செய்து பொய்யிலா உள்ளதான் தன் உருவமே கொண்டு புக்கான். தையலாள் நயனவேலும் மன்மதன் சரமும் பாய உய்யலாம் உறுதி நாடி உழல்பவன் ஒரு நாள் உற்ற மையலால் அறிவு நீங்கி மாமுனிக்கு அற்றம் செய்து பொய்யிலா உளத்தான் தன் உருவமே கொண்டு புக்கான். தையலால் நயனவேலும் மன்மதன் சரமும் பாய உய்யலாம் உறுதி நாடி உழல்பவன் ஒரு நாள் உற்ற மையலால் அறிவு நீங்கி மாமுனிக்கு அற்றம் செய்து பொய்யிலா உள்ளந்தாந்தன் உருவமே கொண்டு போக்கான். தையலால் நயனவேலும் மன்மதன் சரமும் பாய உய்யலாம் உறுதி நாடி உழல்பவன் ஒரு நாள் உற்ற மையலால் அறிவு நீங்கி மாமுனிக்கு அற்றம் செய்து பொய்யிலா உள்ளத்தான் தன் உருவமே கொண்டு புக்கான். நீ அதில் அற்றன்ற வார்த்தைண்டு என்ன அர்த்தம்? அற்றம் என்பது இங்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து வஞ்சனை செய்த குற்றம் குற்றம் என்பதை விட ஏமாற்றம் செய்தல் அல்லது வஞ்சகம் செய்தல் என்பது பொருளில் வரும். அற்றம் வஞ்சித்தல் அற்றம் செய்தல் என்பது வஞ்சித்தல் என்ற பொருள். அதாவது அவர் ஒருவர் அறியாமல் அவருக்கு கேடு செய்யும் அந்த பொருள் வஞ்சித்தல். கேடு செய்வது இரண்டு விதம் இருக்கிறது. அறிந்தே கேடு செய்வது, அவர்களை நாம் சத்துருக்கள் என்று சொல்கிறோம், நேரடியான சத்துருக்கள் என்று சொல்கிறோம். அறியாமல் பிறர் எந்த விதத்திலும் அதை உணராமல் அவருக்கு மறைமுகமாக கேடு செய்வது, அதை வஞ்சகம், வஞ்சகர்கள், அவர்களை வஞ்சகர்கள் என்று சரி. இது வஞ்சகம் செய்தான், அதனால் அச்சம் செய்து. அடுத்த பாடல். புக்கவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் ஒக்க உண்டிருத்தலோடும் உணர்ந்தனள் உணர்ந்த பின்னும் தக்கதென்று என்ன ஓராள் தாழ்ந்தனள் இருப்ப தாழா உக்கனான் அணைய ஆற்றல் முனிவனும் புதுகி வந்தார் புக்கவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் உண்டு இருத்தலோடும் உணர்ந்தனள் உணர்ந்த பின்னும் அக்கதென்று என்ன ஓராள் தாழ்ந்தனள் இருப்ப தாழா உக்கனான் அணைய ஆற்றல் முனிவனும் வந்தான். உக்கு அவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் ஒக்க உண்டு இருந்தலோடும் உணர்ந்தனள் உணர்ந்த பின்னும் தக்கதென்றுணராள் தாழ்ந்தனள் இருப்பத்தாழா முக்கனான் முக்கன் முக்கனான் அணை அணைய ஆற்றல் முனிவனும் முருகி வந்தான். புக்கவலோடும் காம புதுமண மதுவின் தேரல் இருத்தலோடும் உணர்ந்ததன் உணர்த்த பின்னும் தக்கத்தன்னென ஓரால் தாழ்ந்ததனல் இருப்பதால் தாளா முக்கனான் ஆணைய ஆற்றல் முனிவனும் முடிக்கி முடிக்கி வந்தான். முடிக்கி உக்கு அவளோடு வந்தான் ஓ சாரி விரைவாக வந்தான் என்று அர்த்தம். முடிக்கி வந்தான்னே அதுல இடையில ஒரு இக்கு போட்டு முடிக்கி வந்தான் என்றால் அது பிறரை முடுக்குவது குறிக்கும். முடுகுதல் என்பது தன்வினை, முடிக்கி என்பது பிறவினை. ரெண்டுக்கும் வித்தியாசம். சரிங்க. அப்ப இதை எப்படி படிக்கணும் ஐயா? முடுகி வந்தானா முடுக்கி வந்தானா? அவன்தான் முடிகிறார். அவன் தானாக முடிகி வருகிறான், வேகமாக வருகிறான். முடுகி முடிக்கி வந்தான் வந்தான் என்றால் வேற யாரையோ வேகப்படுத்தி கொண்டு வந்தான் வந்தான். என்றார். மாடு ஆடு மாடுகளை முடிக்கி வந்தான் என்று கிராமத்தில் பேசுவார்கள். என்பதெல்லாம் கிராமத்தில் ஆமா வழக்கத்தில் ஆமா. இருக்கின்ற வார்த்தைகள் உக்கு முடுக்குதல் அவளோடும் ஆடு சொல்லுங்க. சொல்லுவார்கள். முடுக்குதல் என்றால் அதை விரைவாக போக வைக்க. இங்கு முடுகுதல் என்று வரும், அவனை விரைவாக வரும். உக்கு அவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் ஒக்கு உண்டு இருத்தலோடும் உணர்ந்தனள் உணர்ந்த பின் உணர்ந்தன உணர்ந்தனல்லா அது சரியாயிடும். உணர்ந்த உணர்ந்த பின்னும் தக்கதென்று என ஓராள் தாழ்ந்தனள் இருப்ப தாழா முக்கணான் அணைய ஆற்றல் முனிவனும் முடுகி வந்தான். புக்கவலோடும் காம புதுமண மனவின் புதுமண மதுவின் தேரல் ஒக்கவுண்டிருந்த ஒக்கவுண்டிருத்தலோடும் உணர்ந்தனல் உணர்ந்த பின்னும் தக்கதன்றென்ன ஓரான் தாழ்ந்தனன் இருப்பத்தாழா முக்கனான் அணைய ஆற்றல் முனிவனும் முடுகி வந்தான். புக்கு அவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் ஒக்க உண்டிருந்தலோடும் உணர்ந்தனல் உணர்ந்த பின்னும் தக்கதன்றென்னா ஓரால் தாழ்ந்தனல் இருப்பத்தாழா முக்கனான் அணைய ஆற்றல் முனிவனும் முடுகி வந்தான். இருத்தலோடும் என்ன அடுத்த பாடல் 57வது. வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இந்த உலகுக்கெல்லாம் உயி வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத் தரைக்கு போரில் மழை வண்ணத் மண்ணிலே உண் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உயி வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத் தரைக்கு போரில் மழை வண்ணத் தன்னிலே உண் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ மை வண்ணத் தரக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணம் அன்றி மற்றோ துயர் வண்ணம் உருவதுண்டோ மைவண்ணத்து அரக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மைவண்ணத் தரக்கி போரில் மலை வண்ணத் தன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மைவண்ணத் தரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். மற்று ஓர் துயர் வண்ணம் உருவது உண்டோ. ஓர் என்பது துயர் என்ற வார்த்தைக்கு முன்பு வந்திருக்கு. நாம் இப்போது ஒரு இலக்கணம் பரவலாக எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உயிர் எழுத்துக்கு, எழுத்துக்களால் ஆரம்பித்து வார்த்தைகளுக்கு முன்புதான் ஓர் என்பது வர வேண்டும். மற்ற வார்த்தைகளுக்கு உயிர்மை எழுத்துக்களால் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு முன்பு ஒரு என்பது வர வேண்டும் என்று ஒரு பொதுவான இலக்கணம் உரைநடைக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் பாடலில் அது கடைபிடிக்கப்படும், பாடலில் அது அவ்வாறுதான் சொல்லப்பட வேண்டும் என்ற கட்டாயம் பாடலில் மாற்றி மாற்றி பல இடங்களில் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரு உதாரணம் இந்த பாடலில் ஓர் துயர் வண்ணம். மெய்திரள் நரம்பில் தந்த மழலையும் நிறைந்த பாடல் கைவரு மகர வீணை தன்னுமை தழுவி தூக்க கைவழி நயனம் செல்ல கண்வழி மனமும் செல்ல ஐயனும் இடையார் ஆடும் நாடக அரங்கு கண்டார். மெய்திரள் நரம்பில் தந்த மழலையும் நிறைந்த பாடல் ஐவரு மகர வீணை தன்னுமை தழுவி தூங்க ஐவழி நயனம் செல்ல கண்வழி மனமும் செல்ல ஐயனும் ஐயனும் உடையார் ஐயனும் இடையாராடும் நாடக அரங்கு கண்டார். நெய்திரள் நரம்பில் தந்த மழலை நிறைந்த பாடல் கைவரு மகர வீணை தன்னுமை தழுவி தூங்க கைவழி நயனம் செல்ல கண்வழி மனமும் செல்ல ஐயனும் இடையராடும் நாடக அரங்கு கண்டார். நெய்த்திறன் நரம்பில் தந்த மழலையின் நிறைந்த பாடல் தெய்வரு மகரவியினை தன்னுமை தழுவி தூங்க கைவழி நயனம் செல்ல கண்வழி மனமும் செல்ல ஐயனும் இடையாராடும் நாடக அரங்கு கண்டார். நெய்திரள் நரம்பில் தந்த மழலையின் நிறைந்த பாடல் தைவரு மகரவீணை தன்னுமை தழுவி தூங்க கைவழி நயனம் செல்ல கண்விழி மனமும் செல்ல ஐயனும் இடையார் ஆடும் நாடக அரங்கு கண்டார். நெய்திரள் நரம்பில் தந்த மழலையின் நிறைந்த பாடல் தைவரு மகரவீணை தன்னுமை தழுவி தூங்க கைவழி நயனம் செல்ல கண்வழி மனமும் செல்ல ஐயனுன் இடையார் ஆடும் நாடக அரங்கு கண்டார். நெய்திரள் நரம்பில் தந்த மழலையின் நிறைந்த பாடல் தைவரு மகரவீணை தன்னுமை தழுவி தூங்க கைவழி நயனம் செல்ல கண்வழி மனமும் செல்ல ஐயனுன் இடையார் ஆடும் நாடக அரங்கு கண்டார். பூசலின் எழுந்த வண்டு மருங்கினுக்கு இறங்கி பொங்க மாசுறு பிறவி போல வருவது போவதாகி ஆசரு பவளச் செங்காய் மரகத கமுகு பூங்க பூசலில் மகளிர் மைந்தர் சிந்தையோர் உழவக் கண்டார். பூசலின் எழுந்த வண்டு மருங்கினுக்கு இறங்கி பொங்க மாசுறு பிறவி போல வருவது போவதாகி ஆசரு பவளச் செங்காய் மரகத கமுகு பூங்க ஊசலில் மகளிர் மைந்தர் சிந்தையோடு உழவக் கண்டார். ஊசலின் எழுந்த வண்டு மரங்கினுக்கு இறங்கி பொங்க மாசுரு பிறவி போல வருவது போவதாகி காசரு பவளச் செங்காய் மரகத கமுகு பூண்ட ஊசலில் மகளிர் மைந்தர் சிந்தையோடு உழவக் கண்டார். ஊசலின் எழுந்த வண்டு மருங்கினுக்கு இறங்கி போங்க மாசறு பிறவி போல வருவது போவதாகி காசரு பவள செங்காய் மரகத கழுகும் பூண்ட ஊசலில் மகளிர் மைந்தர் சிந்தையோடு உழவ கண்டார். பூசலின் எழுந்த வண்டு மருங்கினுக்கு இறங்கி பொங்க மாசுறு பிறவி போல மாசுறு பிறவி போல வருவது போவதாகி காசறு பவள செங்காய் மரகத கமுகு பூண்ட ஊசலில் ஓ மை காட் வாட் ஹேப்பன் ஓகே ஊசலில் மகளிர் மைந்தர் சிந்தையோடு உழவக் கண்டார். பூசலின் எழுந்த வண்டு மருங்கினு பூசலில் எழுந்த வண்டு மருங்கினு கிறங்கி பொங்க மாசுறு பிறவி போல வருவது போவதாகி காசறு பழவ பவள செங்காய் மரகத கழுகு பூண்ட ஊசலில் மகளிர் மைந்தர் சிந்தையோடொழுவக் கண்டார். பூசலின் எழுந்த வண்டு மருங்கினு கிறங்கி பொங்க மாசுறு பிறவி போல வருவது போவதாகி காசறு பவள செங்காய் மரகத கமுகு பூண்ட ஊசலில் மகளிர் மைந்தர் சிந்தையோடு உலவக் கண்டார். ஐயா இங்க மாஸ் உரு தானே ஐயா? ஏன்னா மற்ற வார்த்தைகள்லாம் அந்த எதுகை முனை பூச காச ஊசல்னு வருதுல்ல, இது வந்து மாசுரு தான் வரும் மாதிரி. மாசு உரு பிறவி போல சகரத்திற்கு சுகரம் இதுகையாக வரலாம், அது தவறு கிடையாது. அப்படி வரும், அது அப்படியே சாவாதான் வரணும். பூச மாச காச ஊச அப்படித்தான் வரணும் தாயம். அந்த இன எழுத்துக்கள்ல இப்ப இதே இடத்துல சி கூட வரலாம், மாசிலா மாசிலா பிறவி போல அப்படி கூட வரலாம். அடிப்படையில அந்த நெடில ஆரம்பிக்கும் போது ஒரு எதுகை வார்த்தை நெடில ஆரம்பிக்கும் போது அடுத்த எழுத்து இரண்டாவது எழுத்து எதுகை எழுத்து அந்த இன எழுத்துக்கள்ல எதை கொண்டு வேண்டுமென்றாலும் பெற்று வரும். அது நம்ம பல இடங்கள்ல பாருங்க. இப்போ அடுத்த பாடலே பாருங்களேன், வாழறம் பொருத வேலும் அதை சேர்த்து எழுதணும் வாழறம். அடுத்த பார்த்தா கேளொடும் ஓ இருக்கு, கேளொடும் லொடும் என்று வருகிறது. சரி அப்படி வரும் இன எழுத்துக்கள், அது வரலாம். அது அதனால மாசுரு என்பது தவறு, மாசரு என்றுதான் இருக்க வேண்டும் நினைக்க வேண்டும். மாசரும் மாசுருவும் எதிர் சொல்லு இல்லைங்களா? மாசு மாசுரு அப்படின்னா மாசோடு இருக்கிறது, இல்ல மாசருன்னா மாசு இல்லாது இல்லைங்களா? ஆமா, அர்த்தம் ரெண்டுக்குமே வித்தியாசம். பிறவி என்பது மாசு உடையது தானே, மாசரு பிறவி என்று கிடையாது. அதனால இங்கு மாசுரு பிறவி என்று சொல்வதுதான் பொருத்தமானது. மாசரு என்று பிறவிக்கு அடை சேர்க்கலாம், சேர்த்தாலும் அப்படி சேர்ப்பதை விட மாசுரு பிறவி என்று சொல்வதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் பிறவி எடுப்பதே மாசு அடைவதால் தான் பிறவி எடுக்கிறோம். ஆன்மாவில் படிந்த அந்த அழுக்குகள் நீங்குவதற்காகத்தான் இந்த பிறவி எடுத்து வருகிறோம் என்பது ஒரு தத்துவ கோட்பாடு, சமய ரீதியான சிந்தனை அது. அந்த அடிப்படையில் பிறவிக்கு மாசுரு என்ற அடையை சேர்ப்பதுதான் பொருத்தமானது. மாசரு பிறவி என்று சொல்லலாம், அது ஒரு முனிவரை பற்றி சொல்லும் போது மாசரு பிறவி வாய்த்தவர் என்று சொல்லலாம். ஒரு அவதார புருஷனை பற்றி சொல்லும் போது மாசரு பிறவி கொண்டு வந்தான் அவன் சொல்லலாம். அப்படி யாரை பற்றி சொல்கிறோமோ அதை பொறுத்து அந்த அடை மாறும். இங்கு பொதுவாக பிறப்புக்கு அடைமொழி வந்திருக்கு. பிறப்பு பொதுவாக உயிர்கள் எல்லாம் பிறப்பதை பற்றிய சொல்லப்படக்கூடிய இடம் இது. அப்ப அந்த பிறப்பை பற்றி சொல்லும் போது அது மாசுரு பிறப்பு என்று சொல்வதுதான் சரியாக. அதனால மாசுரு பிறவி என்பது பொருத்தமான ஒரு, அதை மாசுரு என்று நாம். சரி, எல்லாரும் பாடியாச்சா அந்த பாட்டை? பாடியாச்சு? இல்ல நான் பாடல, நான் பாடல. வாழறம் பொருத வேலும் மன்மதன் சிலையும் வண்டின் பாடியாச்சு பாடியாச்சு. வாழறம் பொருத வேலும் மன்மதன் சிலையும் வண்டின் ஏழொடும் கிடந்த நீல சுருளும் செங் கிடையும் கொண்டு நீளிரும் களங்கம் நீங்கி நிறைமணி மாட நிற்கி ஆளரம் தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டார். இப்போ இதே நான் எதுகை வார்த்தைகள் எப்படி அமைந்திருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் போது பிரித்த வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த காலத்தில் எல்லாமே சேர்த்து எழுதப்படக்கூடிய முறைதான். இப்போது எளிமைக்காக பிரித்து எழுதியது. இந்த வாழறம் என்பது வாழ் கூட்டல் அறம் என்பது வாழறம் என்று சேர்ந்து விடும். அப்படியானால் அங்கு லகரம் இருக்கும், ஆழறம் ல இருக்கும். அடுத்து கேளொடும் என்று வந்திருக்கிறது, அங்கு லோ வந்து அங்க ல இருந்தது, இங்கு லோ இருக்கு. அடுத்து நீளிரும் என்று சேரும், லி வரும் அங்க, நீளிரும். அடுத்து சாளரம் ல இருக்கிறது, ஆக லவுக்கு இணையான எதுக எழுத்து ஆக லி வந்திருக்கிறது, லோ வந்திருக்கிறது, மாறி வந்திருக்கிறது. ஒரே மாதிரி லகரம் வந்தால் லகரம் தான் வர வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது, அந்த இன எழுத்துக்கள் வரலாம். அந்த அடிப்படையில் இந்த பாடலாம் சரி ஐயா, அடிப்படையில் பெற வேண்டும் என்று ரொம்பவும் கட்டாயமாக வைத்தால் வார்த்தைகள் கிடைப்பது கடினம். அந்த ஓசைக்கு ஒத்ததாக வந்தால் போதும். தமிழில் வரையறைகள் வைத்திருக்கிறார்கள், சட்டத்திட்டங்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள், ஒரு பாடல் இப்படித்தான் அமைய வேண்டும். அதே நேரத்தில் அதில் அவற்றில் பல நீக்கு போக்குகளும் வழங்கி இருக்கிறார்கள். ரொம்பவும் இறுக்கி பிடிக்கவில்லை, ஏனென்றால் கவிஞர்கள் ரொம்பவும் இறுக்கி பிடித்தால் கருத்துக்களை சொல்வதற்கு திணறி விடுவார். அவர்களுக்கு கொஞ்சம் இலகுவாக அமைவதற்கு பல்வேறு விதிவிலக்குகளும் கொடுக்கப்பட்டு அதை நாம் பல இடங்களில் பார்க்கலாம். கவிஞர்களுக்கே உரிய அந்த போலி வார்த்தைகள், அது போலி வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இடைக்குறை வார்த்தைகளை பயன்படுத்தி, இடைக்குறை, கடைக்குறை, முதற்குறை வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம், விகாரப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி பல்வேறு விதமான சலுகைகள் கவிஞர்களுக்கு வழங்கப்பட்டு இலக்கணமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இலக்கணத்தை கொஞ்சம் இலகுவாக பயன்படுத்திக் கொள்வதற்கான சலுகைகளும் அவர்களுக்கு வழங்கப்படும். காரணம், கவிதை கருத்தார்ந்த கவிதையாக வர வேண்டும், அவர்கள் கருத்தார்ந்த கவிதைகளை இலகுவாக படைக்க வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் இலக்கணத்தையே கொஞ்சம் விட்டு பிடித்து உருவாக்கி வைத்திருக்கிறார். அதை நாம் பார்க்கிறோம் பாடல்களில். வாளரம் பொருத வேலும் மன்மதன் சிலையும் வண்டின் கேளுடும் கிடந்த நீலச் சுருளும் செங்கிடை கொண்டு நீளிரும் களங்கம் நீக்கி நிறைமணி மாட நெற்றி சாளரம் தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டார். வாளரம் பொருந்த வாளரம் பொருத்த வேலும் மன்மதன் சிலையும் வண்டின் கேளோடும் கிடந்த நீல சுருளும் செங்கிடையும் கொண்டு நீளிரும் களங்கம் நீக்கி நிறைமணி மாட நெற்றி சாளரந்தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டார். வாளரம் பொருத வேலும் மன்மதன் சிலையும் வண்டின் கேளொடும் கிடந்த நீலச் சுருளும் செங்கிடையும் கொண்டு ஹலோ சொல்லுங்க. இல்ல அவர் காணா போயிட்டார். சரி நான் படிக்கிறேன். வாளரும் பொருத வேலும் மன்மதன் சிலையும் வண்டின் கேளொடும் கிடந்த நீலச்சுருளும். இப்படி படிக்கூடாது, தப்பா வருது. வாளரம் பொருத வேலும் மன்மதன் சிலையும் வண்டின் கேளொடும் கிடந்த நீல சுருளும் செங்கிடையும் கொண்டு நீளிரும் களங்கம் நீக்கி நிறைமணி மாட நெற்றிச்சாளரம் தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டார். வாளரம் பொருதவேலும் மன்மதன் சிலையும் வண்டின் கேளொடும் கிடந்த நீலச் சுருளும் செங்கிடையும் கொண்டு நீளிரும் களங்கம் நீக்கி நிறைமணி மாட நெற்றி சாளரம் தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டார். அடுத்த பாடல், எண்ணரு நலத்தினாள் இணையள் கண்ணொடு கண்ணினை கம்பி ஒன்றை ஒன் உண்டவும் நிலைபெறா அசர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். எண்ணரு நலத்தினாள் இணையள் நிற்குள் கண்ணொடு கண்ணினை தம்பி ஒன்றை ஒன் உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒற்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். எண்ணரும் நிலத்தினால் இணையல் நின்றொடி கண்ணொடு கண்ணினை கப்பி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணரவும் உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். எண்ணரு நலத்தினால் இணையல் நின்றொளி கண்ணோடு கண்ணினை கல்வி ஒன்றை ஒன்று கவி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். எண்ணரு நலத்தினால் இணையல் இணையல் நின்றுழி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்றுண்ணவும் நிலைபெறாதுணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவனும் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். எண்ணரு நலத்தினால் இணையல் நின்றுழி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்றுண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். எண்ணரு நலத்தினால் இணையவள் நின்றொழி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இது இப்ப கூட இந்த ஏதோ ஒரு இந்த பேர் என்னது இந்த இப்ப சீதா கல்யாணம் நடந்தது ஏதோ ஒரு இதுல அதுல யாரோ இந்த இதப்பா இந்த இந்த கவிதையை சொன்னாங்க. நிறைய மேடைகளில் நிறைய ஆமா பேச்சாளர்கள் புலப்படக்கூடும். ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால் பரிசிலை அண்ணலும் வாழ்கண் தங்கையும் இருவரும் மாறி இதயம் எய்தினார். அருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணி ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால் பரிசிலை அண்ணலும் வாழ்கண் தங்கையும் இருவரும் மாறிபு இதயம் எய்தினார். பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால் விரிசிலை அண்ணலும் வாழ்கண் தங்கையும் இருவரும் மாறிபுக்கு இதயம் எய்தினார். பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்தொருவர் ஒருவரை ஒருவர்த்தம் உள்ளம் ஈர்த்ததால் விரிசிலை அண்ணனும் வாழ்கண் தங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினார். பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்கண் நங்கையும் இருவரும் மாறிப்புக்கிதயம் எய்தினார். பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்கண் நங்கையும் இருவரும் மாறிப்பு இதயம் எய்தினார். பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்கண் நங்கையும் இருவரும் மாறிப்புக்கிதயம் எய்தினார். இதுலயும் பாருங்க அந்த பருகிய ஒருவரை இருவரும் இந்த மூன்று அடிகளிலையும் ரு வந்திருக்கிறது. ஆனால் மூன்றாவது அடியில் ரி வந்திருக்கு பரிசிலையும். அது எதுகை ஒரே எழுத்து அமையல அந்த இணைய எழுத்து தான் வந்து சரி வரும். அடுத்த பாடம் மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயன் ஒருங்கிய இரண்டுடர் உயிர் ஒன்று ஆயினார் அருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ மருங்கிலா நங்கையும் பசையில் அடியனும் ஒருங்கிய இரண்டுடர் உயிர் ஒன்றாயினார் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டுடர் உடற்கு உயிர் ஒன்றாயினர் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டும். மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கே இரண்டு உடற் உயிர் ஒன்றாயினார் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டுடற்குயிர் ஒன்றாயினார் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினார் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடற்குயிர் ஒன்றாயினார் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. இதுல ஒரு இலக்கண நுட்பம், மூன்றாவது எழுத்து எல்லாம் மெய் எழுத்துக்களாக வந்திருக்கு. மருங்கு ஒருங்கு இங்கு இங்கு அடுத்தது நாலாவது அடியில இங்கு வந்து மூன்றாவது எழுத்து எல்லா அடிகளிலும் மெய் எழுத்தாக இருக்கிறது. இப்படி மூன்றாவது எழுத்தும் எதுகை அமைக்கும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இப்போது மருங்கு ஒருங்கு கருங்கு பிரிந்து இப்படி வந்திருக்கு. இதே இதுல ரூ ரூ ரூ ரூ மூன்று அடிகள்லயும் ரூ இருக்கு, நாலாவது மட்டும் வி இருக்கு. ஒருவர் நினைக்கிறார் இப்போ நாலாவது பிரிந்தவர் ரி மாறி வந்து விட்டது, இரண்டாவது எழுத்து மாறி வந்து அதற்கு பதிலாக பிரிந்தவர் என்பதற்கு பதிலாக இருப்பவர் என்று போட்டால் எதுகை நான்கு அடிகளிலும் ரூ ரூ என்று வந்துவிடும், எதுகை சிறந்த எதையாக மாறிவிடும். இருப்பவர் என்று ஒரு அடியை என்ற வார்த்தையை பயன்படுத்தி நான்காவது அடியை மாற்றுகிறார் என்று இருப்பவர் என்று. இப்ப அந்த எதுகை சிறந்த எதுகையா இந்த ஒரு கேள்வியோடு நம்ம அதை சிந்தித்து பார்க்கணும். மற்ற அடிகள் எல்லாம் ரூ இருக்கு, இவரும் ரூ போட்ட ரூவோடு உள்ள ஒரு வார்த்தையை சேர்த்துட்டார். அப்படியானால் நான்கு அடியிலையும் ரூ வந்து விட்டது, அதனால் எதுகை மிகச்சிறப்பாக வந்து விட்டது. கம்பன் வீழ்ந்தவர் என்று பயன்படுத்தியிருந்தான் வார்த்தை, அதை விட இருப்பவர் என்று போடும் போது மிக சிறப்பாக எதுகை வந்து விட்டது என்று அவர் கருதலாம், அப்படி மாற்றியவர் கருதலாம். ஆனால் அங்கு அவர் இருப்பவர் என்று பயன்படுத்தி இரண்டாவது எழுத்து சரிதான் ரு, ஆனால் மூன்றாவது எழுத்து இப் என்ற பல்லின எழுத்தாக வந்துவிட்டது. அது நீங்கள் படித்து பார்த்தால் அந்த ஓசை மூன்றாவது எழுத்து ஓசை முந்திய வார்த்தைகளோடு ஒட்டாது. அப்ப அந்த எதுகை சிறந்த எதுகை அல்ல. இருப்பவர் என்ற வார்த்தையில் உள்ள எதுகை சிறந்ததா பிரிந்தவர் என்ற வார்த்தையில் உள்ள எதுகை சிறந்ததா என்று கேட்டால் இருப்பவர் என்ற வார்த்தையில் மூன்றாவது எழுத்து வல்லின எழுத்தாக வந்துவிட்டது. ஆனால் பிரிந்தவர் என்ற வார்த்தையில் மூன்றாவது எழுத்து மற்ற அடிகளில் உள்ள வார்த்தைகளைப் போலவே மெய்ய இது மெல்லின எழுத்தாக இருக்கிறது. அதனால் பிரிந்தவர் என்ற வார்த்தை தான் எதுகைக்கு மிக பொருத்தமானது இருப்பவர் என்ற வார்த்தையை விட. இது ஒரு நுட்பமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு இலக்கண நுட்பம். இப்போது கரும்பு என்பதற்கு அரும்பு என்பதை மிக பொருத்தமாக சொல்லலாம். கரும்பு அரும்பு, அடுத்து நரம்பு சொல்லலாம், நரம்பு அதோட ஒத்து வரும். ஆனால் ஒருவர் கரும்பு என்பதற்கு பதிலாக அதற்கு அடுத்த அடியில் இருப்பு என்று போடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். கரும்பு அடுத்து இருப்பு என்று போடுகிறார் என்று வைத்துக் கொண்டால் அந்த ரூ வருகிறதை தவிர அந்த ஓசை ஒத்து வரவில்லை, மூன்றாவது எழுத்து மாறிவிடுகிறது. கரும்பு என்பதற்கு நரம்பு என்பதுதான் சிறந்த எதுகை வார்த்தையாக இருக்குமே தவிர இருப்பு என்பது சிறந்த எதுகை வார்த்தையாக இருக்காது. நீங்க அந்த உச்சரித்தே பார்க்கலாம். கரும்பு அடுத்து நரம்பு என்று சொல்லும்போது இரண்டாவது எழுத்து மாறிய போதிலும் கூட, ரகரம் வந்த போதிலும் கூட கரும்பு நரம்பு என்று சொல்லும்போது அங்கு ஒரு ஓசை ஒற்றுமை இருக்கிறது. ஆனால் இருப்பு என்பதில் இரண்டாவது எழுத்து ஒத்து வந்த போதும் கூட அந்த ஓசை அவ்வளவு ஒத்து வரவில்லை, சிறப்பாக அமையவில்லை. நீங்கள் பழைய பாடல்களை எல்லாம் பார்த்தீர்களே ஆனால் இந்த ஓசை ஒற்றுமை இருக்கும், மூன்றாவது எழுத்தும் ஒத்து வந்திருக்கும் பெரும்பாலும். ஆனா இப்போது பல புதிதாக பாடல் எழுதுபவர்கள் மூன்றாவது எழுத்தை கவனிக்காமல் இரண்டாவது எழுத்தை மட்டுமே பார்த்து எதுகையை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் மூன்றாவது எழுத்தும் கொஞ்சம் ஒத்து வர வேண்டும், அதையும் பார்த்து எதுகையை பயன்படுத்தினால்தான் அந்த ஓசை அமையும். பாரதியார் கவிதைகள் வரைக்கும், பாரதியார் உட்பட எல்லோரும் இதை கடைபிடித்தார்கள். மூன்றாவது எழுத்தையும் உள்வாங்கி கொண்டுதான் எதுகையை அமைத்தார். அதற்கு பிறகு கொஞ்சம் மாறிவிட்டது எதுகை அமைப்பதில். இப்போது அந்த நுட்பத்தை பலர் புரிந்து கொள்ளாமல் எதுகை அமைத்துக் கொண்டிருக்கிறார், அதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைய மரபு கவிதை எழுதக்கூடிய கவிஞர்கள் பலரிடம் அதை பார்க்க முடியும், அவர்கள் அந்த நுட்பத்தை புரிந்து கொள்ளாமல் எதுகை அமைக்கும். சரி ஐயா, சிறப்பு. அடுத்த பாடம் கதையும் மலர் தார் அண்ணல் இப்பண்ணம் மயல் உழந்து தளரும் வேலை சிதையும் மனத்திடருடைய செங்கமலம் முகமலர செய்ய வையோர் உதயிருளின் எழுகின்ற புகர்முக யானையின் உரிவை போர்வை போர்த்த உதயகிரி எனும் கடவுள் முதல் குழித்தே போல் உதயம் செய்தார். கதையும் மலர் தார் அண்ணல் இவ்வண்ணம் மயிலுழந்து தளரும் வேளை வேளை சிதையும் மனத்திடர் உடைய செங்கமலம் முகம் மலரச் செய்ய வையோன் உதயிருளின் எழுகின்ற புகர்முகையானையின் உரிவை போர்வை போர்த்த உதயகிரி எனும் கடவுள் முதல் கிழித்து விழியே போல் உதயம் செய்தான். கதையும் மலர்த்தால் அண்ணல் இவ்வண்ணம் மயல் உலர்ந்து தளரும் வேலை சிதையும் மனத்து இடர் உடைய செங்கமலம் முகம் மலர செய்ய வையோன் புதையிருளின் எழுகின்ற புகர்முகையா முகையானையின் உரிவை போர்வை போர்த்த உதயகிரி என்னும் கடவுள் முதல் கிழித்த விழியே போல் உதயம் செய்தான். ததையும் மலர் தாரண்ணல் இவ்வண்ணம் மயல் உழந்து தளரும் வேலை சிதையும் மனத்திடர் உடைய செங்கமலம் முகம் மலர செய்யவையோன் புதையிருளின் எழுகின்ற புகர் முக யானை உதிவை போர்வை போர்த்த உதயகிரி எனும் கடவுள் முதல் கிழித்த விழியே போல் உதயம் செய்தான். கதையும் மலர் தாரண்ணல் இவ்வண்ணம் மயலுழந்து தளரும் வேலை சிதையும் மனத்து இடருடைய செங்கமலம் முகமலர செய்ய வெய்யோன் புதையிருளின் எழுகின்ற புகர்மையானையன் உரிவை போர்வை போர்த்த உதயகிரி எனும் கடவுள் நுதல் கிழித்த விழியே போல் உதயம் செய்தான். கதையும் மலர் தாரண்ணல் இவ்வண்ணம் மயலுழந்து தளரும் வேலை சிதையும் மனது இடருடைய செங்கமலம் முகம் மலர செய்ய வெய்யோன் புதையிருளின் எழுகின்ற புகர்முக யானையின் உரிவை போர்வை போர்த்த உதயகிரி எனும் கடவுள் நுதல் கிழித்த விழியே போல் உதயம் செய்தான். இன்னும் யாரோ வந்திருக்காங்களே அவங்க படம் நடந்த நாராயணன் ஐயா படிக்கும். ததையும் மலர் தாரண்ணல் இவ்வண்ணம் மயல் உழந்து தளரும் வேலை சிதைய மனத்து இடருடைய செங்கமலம் முகம் மலர செய்ய வையோன் புதையிருளின் எழுகின்ற புகர்முக யானையின் உரியை போர்வை போர்த்த உதயகிரி எனும் கடவுள் முதல் கிழித்த வெளியே போல் உதயம் செய்தான். அடுத்த பாடல். இன்னுயிர்க்கும் இன்னுயிராய் இருநிலம் காத்தார் என்று பொன்னுயிர்க்கும் தழலவரை யாம்போலும் புகழ்கிற்பாம். மின்னுயிர்க்கும் நெடுவேளா இவர் குலத்தோன் மென்புறவின் அன்னுயிர்க்கு தன்னுயிரை மாறாக வழங்கினால் இன்னுயிர்க்கும் இன்னுயிராய் இருநிலம் காத்தார் என்று பொன்னுயிர்க்கும் தழலவரை யாம்போலும் புகழ்கிற்பாம். மின்னுயிர்க்கும் நெடுவேளா இவர் குலத்தோன் மென்புறவின் மண்ணுயிர்க்கு தன்னுயிரை மாறாக வழங்கினால் இன்னுயிர்க்கும் இன்னுயிராய் இருநிலம் காத்தார் என்று பொன்னுயிர்க்கும் கழலவரை யாம் போலும் புகழ்கிற்போம். மின்னுயிர்க்கும் நெடுவேளாய் இவர் குலத்தோன் மின்புறவில் மண்ணுயிர்க்கும் தன்னுயிரை மாறாக வழங்கினால் இன்னுயிர்க்கும் இன்னுயிராய் இருநிலம் காத்ததார் என்று பொன் உயிர்க்கும் கலவரை யாம் போலும் புகழ் கிட்பாம். மின் உயிர்க்கும் நெடுவேளாய் இவர் குலத்தோன் மெய்ப்புறவின் மண் உயிர்க்கும் தன்னுயிரை மாறாக வழங்கினான் ஆள். இன்னுயிர்க்கும் இன்னுயிராய் இருநிலம் காத்தார் என்று பொன் உயிர்க்கும் கழலவரை யாம் போலும் புகழ்கிற்பாய். மின் உயிர்க்கும் நெடுவேளாய் இவர் குலத்தோன் மென்புறவின் மண் உயிர்க்கு தன் உயிரை மாறாக வழங்கின நாள். இன்னுயிர்க்கும் இன்னுயிராய் இருநிலம் காத்தார் என்று பொன் உயிர்க்கும் கழலவரை யாம் போலும் புகழ் நிற்கிற்பாம் புகழ்கிற்பாம். மின்னுயிர்க்கும் நெடுவேளாய் இவர் குலத்தோன் மென்புறவின் மண் உயிர்க்கும் தன் உயிரை மாறாக வழங்கினன் ஆள். இன்னுயிர்க்கும் இன்னுயிராய் இருநிலம் காத்தார் என்று பொன்னுயிர்க்கும் கழலவரை யாம் போலும் புகழ்கிற்பாம். மண் உயிர்க்கும் நெடுவேளாய் இவர் குலத்தோன் மென்புறவின் மண் உயிர்க்கு தன்னுயிரை மாறாக வழங்கினல் ஆள். இன்னுயிர்க்கும் இன்னுயிராய் இருநிலம் காத்தார் என்று பொன்னுயிர்க்கும் கழவரை யாம்போலும் புகழ்கிற்பாம். மின்னுயிர்க்கும் நெடுவேளாய் இவர் குலத்தோன் மின்புறவின் மண்ணுயிர்க்கு தன்னுயிரை மாறாக வழங்கினன் ஆள். இதுல அந்த மண்ணுயிர் என்பதை பற்றி அன்றைக்கே நாம் பார்த்தோம். அதில் நாம் தன்னகரம் போட்டு மண்ணுயிர் என்று எழுதினால் மண்ணுலகத்தில் உள்ள உயிர்கள் என்ற பொருள் வரும். இதில் ரன்னகரம் போட்டு இருக்கிறார் மண் உயிர். இந்த ரன்னகரம் போட்டு மண் உயிர் என்று எழுதக்கூடிய வழக்கம் இலக்கியத்தில் பரவலாக பல இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது. மண்ணுதல் என்றால் நிலை பெறுதல். உயிர் அழியாதது, அது எப்போதும் நிலை பெற்றிருப்பது. உடம்புதான் அழி, உடம்புதான் மாறி மாறி அழிந்து அழிந்து வந்து கொண்டே இருக்கக்கூடியது. ஆனால் உயிர் என்பது அழியாத ஒன்றுதான். அது உடலை மாற்றுமே தவிர அது அழியாது ஒரு. அதை நுட்பமாக குறிக்கும் விதமாக அந்த உயிர் என்பதற்கு மண் என்ற அடைமொழியை தமிழில் சேர்த்திருக்கிறார்கள். அது ஒரு உணர்ந்து ரசிக்க தகுந்த ஒரு வார்த்தை. மண் உயிர் என்பது திருக்குறளிலேயே பல இடங்களில் வந்திருக்கிறது. மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அழித்தரா என்னல்லது இல்லை துணை. மனநலம் மண்ணுயிர் காக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும். தன்னுயிர் கிண்ணாமை தானறிவான் என்கொளோ மண்ணுயிர் கிண்ணா செயல். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் என்று பல இடங்களில் அந்த மண்ணுயிர் மண்ணுயிர் என்று வந்திருப்பதை திருக்குறளில் பார்க்கிறோம். திருக்குறளில் மட்டுமல்ல, இன்னும் பரவலாக பல இலக்கியங்களிலும் இந்த மண்ணுயிர் என்ற சொற்றொடர் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியும் வரும் சில இடங்களில் மண்ணுயிர் என்று தன்னகரம் விட்டும் வரும். அந்த இடத்தில் அது மண்ணுலகில் உள்ள உயிர்கள் என்று பொருள்படும். இந்த மாதிரி ரன்னகரம் வரக்கூடிய இடங்களில் எல்லாம் நிலை பெற்ற உயிர் என்ற பொருளை, ஏனென்றால் உயிர் அடிப்படையில் நிலையானது, அது சமய கொள்கை, இந்திய சமயத்தினுடைய பிரதான கொள்கை அது. உயிர் அழியாது, எப்போதும் இருந்து கொண்டு. சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை படி பார்த்தோம் என்றால், சைவ சித்தாந்தத்துப்படி மூன்று விஷயங்கள் எப்போதும் அனாதியாக இருந்து கொண்டு, பதி, பசு, பாசம் என்ற மூன்றுமே, மூன்றுமே எப்போதும் இருந்து கொண்டு, அவை அழியாதவை. பதி என்பது இறைவனை குறிக்கிறது, பசு என்பது ஆன்மாவை குறிக்கிறது. ஆன்மா அழியாமல் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது. பாசமும் அனாதியானது, ஆனால் அது அழியக்கூடியது, மாறக்கூடியது. அது அனாதியாக இருந்து கொண்டிருப்பதுதான், ஆனால் அது மாறும், அது இல்லாமல் போகும். அந்த பாசம் இல்லாமல் போகும்போது பசு பதியை போய் சேர்ந்து, பதி, பசு, பாசம் என்பது மூன்றும் தனித்தனியாக இருக்கின்றன. இந்த பாசம் பசுவை பதியோடு சேர விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. பாசம் என்பது அஞ்ஞானம் என்று நாம் பொருள் கொள்ளலாம். பாசம் என்பது அதை அவர்கள் சைவ சித்தாந்தத்தில் ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம் என்று வகைப்படுத்துவார்கள். அதை பொதுவாக அஞ்ஞானம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது தடையாக இருக்கிறது. பசு போய் பதியை அடைவதற்கு தடையாக பாசம் இருக்கிறது. இவையெல்லாம் அனாதியாக தொன்று தொட்டு இருக்கிறது. எப்போது உருவானது, எப்போது பாசம் உருவாக்கினது, எப்போது இறைவன் உருவானான், எப்போது உயிர் உருவானான் என்ற கேள்வி கேள்விக்கு இடம் இருக்கவே கூடாது. அவையெல்லாம் அனாதியானவை, ஆதி இல்லாதவை, அவை எப்போது இருந்து கொண்டே இருக்கின்றன. இந்த பசு அந்த பதியை போய் அடைய வேண்டும் என்றால் அது பாசத்தை நீக்க வேண்டும். அந்த பாசத்தை நீக்கக்கூடிய முறைகளை பேசுவதுதான் சைவ சித்தாந்தம். இது சைவ சித்தாந்தத்தினுடைய கோட்பாடு. இதற்கு மாறாக அத்வைத ரீதியாக பார்த்தாலும் கூட உயிர் அழிவில்லாததுதான், அதுவும் அனாதியாக இருக்கும். அது உயிரை உயிர் என்று தனியாக சொல்லாது. உயிர் தான் பிரம்மமாக இருக்கிறது. பிரம்மம் தனியல்ல, உயிர் தனியல்ல, அதுவாக இருந்து கொண்டு. சைவ சித்தாந்தத்தின்படி மூன்று பிரிவு சொல்லப்படுகிறது, ஆனால் அத்வைதத்தின்படி மூன்று கிடையாது, அங்கு ஒன்றுதான். அங்கு பிரம்மம் தான் எல்லாமாக தெரிகிறது, உலகமாகவும் தெரிகிறது, உயிராகவும் தெரிகிறது. அந்த அத்வைதத்தின் அடிப்படையிலும் உயிர் பிரம்மமாக இருப்பதனால், பிரம்மம் அழிவில்லாதது என்பதனால் உயிருக்கு அழிவில்லை என்ற கருத்து அத்வைதத்தின்படியும் வந்துவிடுகிறது. இன்னும் நாம் பௌத்தம், சமணம் போன்ற மதங்களை எடுத்து கொண்டாலும் அதிலும் சில பிரிவுகளில் உயிருக்கு அழிவு என்ற சில விஷயங்கள் சொல்லப்பட்டு இருந்த போதிலும் கூட பிரதானமாக சொல்லப்பட்டு இருப்பது உயிர் அழிவில்லாதது, ஆத்மா அழிவில்லாதது, அது மாறி மாறி பயணிக்கக்கூடியது என்பதுதான் அங்கும் சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படைகளையெல்லாம் வைத்து பார்க்கும் போது உயிர் என்பதற்கு மண் உயிர் என்று அடை கொடுத்து அது சொல்லப்படுவது மிக பொருத்தமாக. ஐயா, மண் உயிர், இந்த மண்க்கு முழு வடிவம் என்ன, எப்படி எடுத்துக்கலாம்? மண்ணுதல், மண்ணுதல் என்றால் நிலை பெறுதல், மண்ணல் மண்ணுதல். சரி, உண்ணுதல் என்ற வார்த்தை இது. அதை போல உண்ணுதல், தின்னுதல் என்றெல்லாம் சொல்லுதல், அதை போல இது. சரி, பயன் புதல்வன் தயரதனை அறியாதார் இல்லை அவன் பயந்தகுல குமரர் இவர் தமக்குள்ள பரிசெல்லாம் நயந்துரைத்து கரையேறல் நான்முகர்க்கும் அரிதாம்பல் இயம் துவைத்த கடைத்தலையா யான் அறிந்த படிகேளாய். அயன் புதல்வன் தயரதனை அறியாதார் இல்லை அவன் பயந்தகுல குமரர் இவர் தமக்குள்ள பரிசெல்லாம் நயன் துரைத்து கரையேறல் தான் முகர்க்கும் அரிதாம்பல் இயம் துயைத்த கடைத்தலையாய் யான் அறிந்த படிகேளாய். அயன் புதல்வன் தயரதனை அறியாதார் இல்லை அவன் பயந்தகுல குமரர் இவர் தமக்குள் பரிசெல்லாம் நயந்துரைத்து கரையேறல் நான்முகர்க்கும் அரிதாம்பல் எம் துவைத்து கடைத்தலை யான் அறிந்தபடி கேழாய். அயன் புதல்வன் தயரதனை அறியாதார் இல்லை அவன் பயந்தகுல குமரர் இவர் தமக்குள்ள பரிசெல்லாம் நயந்துரைத்து கரையேறல் நான்முகர்க்கும் அரிதாம்பல் இயம் துவைத்த கடைத்தலையாய் யான் அறிந்த படிகேளாய். அயன் புதல்வன் தயரதனை அறியாதார் இல்லையவன் பயந்த குல குமரர் இவர் தமக்குள்ள பரிசெல்லாம் நயந்துரைத்து கரையேறும் நான்முகர்க்கும் அரிதாம்பல் இயம் துவைத்த கடைத்தலையாய் யாமறிந்த படிகேளாய். அயன் புதல்வன் தயரதனை அறியாதார் இல்லை அவன் பயந்த குலகுமரர் இவர் தமக்குள்ள பரிசெல்லாம் நயந்துரைத்து கரையேறல் நான்முகர்க்கு அரிதாம் பலையம் துவைத்த கடைத்தலையாய் ஆமறிந்த படிகேளாய். அயன் புதல்வன் தயரதனை அறியாதார் இல்லை அவன் பயந்த குலகுமரர் இவர் தமக்குள்ள பரிசெல்லாம் நயந்துரைத்து கரையேறல் நான்முகர்க்கு அரிதாம் பல் இயம் துவைத்த கடைத்தலையாய் யான் அறிந்த படிகேளாய். அயன் புதல்வன் தயரதனை அறியாதார் இல்லை அவன் பயந்த குல குமரர் இவர் தமக்குள்ள பரிசெல்லாம் நயந்துரைத்து கரையேறல் நான்முகர்க்கம் அரிதாம் பல் இயம் துவைத்த கடைத்தலையாய் யான் அறிந்த படிகேளாய். இதுல அந்த மண்ணுயிரை பற்றி இன்னும் கூட நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். அந்த மண்ணுயிர் கிறிஸ்தவத்தின்படியும் இஸ்லாம் மதத்தின்படியும் யோசித்து பார்த்தோம் என்றால் அவர்கள் பிறவியை ஏற்றுக்கொள்வது, உயிர் இறந்த பிறகு திரும்பவும் மண்ணுலகில் வந்து பிறக்கும், வேறு ஒரு பிறப்பு எடுத்து வரும் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் அந்த உயிர் அங்கு சொர்க்கத்தையோ நரகத்தையோ போய் அடையும் என்று அவர்கள் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தை அடையும், இல்லை என்றால் நரகத்தில் அது வேதனைப்படும் என்று சொல்கிறார். ஆக எங்கோ போய் அது இருக்கிறது, அங்கு போய் அது இல்லாமல் போய்விடவில்லை. ஒன்று நரகத்தில் போய் துன்பப்படுகிறது, அல்லது பரலோக ராஜ்யத்தில் அது சௌக்கியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய கோட்பாடாக இருக்கும். ஆக அவர்கள் கோட்பாட்டின் ரீதியாக பார்க்கும் போது கூட உயிர் அழியவில்லை, அது எங்கோ போய் அங்கு இருக்கிறது என்றுதான் ஆகிறது. அப்படியானால் உயிர் அழுகிறது என்று யார்தான் சொல்லுகிறார்கள் என்று நாம் யோசித்து பார்த்தால் அதை சொல்லுபவர்கள் சார்வாகர்கள், அதாவது அவர்களை நாத்திகர்கள், இன்றைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் நாத்திகர்கள் என்று சொல்லலாம். அந்த கோட்பாட்டின்படி உயிர் என்பது ஒன்று கிடையாது, அது நிலையானதும் கிடையாது, அது ஒரு சக்தி. பஞ்சபூதங்களில் செயற்கையால் உடலுக்கு ஒரு சக்தி உருவாகிறது, இறுதியில் இறப்பின் போது அந்த உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் பிரிந்து போய் விடுகின்றன, அவை அந்தந்த இடங்களில் போய் கலந்து விடுகின்றன. அப்படியானால் அந்த சக்தியும் இல்லாமல் போய்விடுகிறது. உயிர் என்று ஒன்று கிடையாது, அதற்கு நிலைப்புத்தன்மையும் கிடையாது என்பது அந்த சார்வாக கொடுப்பது. அவர்கள் அதற்கு ஒரு ஓமானம் சொல்வார்கள். பல்வேறு கருவிகளை சேர்க்கிறோம், இந்த உடலில் உயிர் என்று தனியாக, ஆத்மா என்று ஒன்று தனியாக இல்லை, அது வெறுமனே ஒரு சக்தி. சக்தி அந்த நேரத்தில் உருவாகி இருக்கிறது அவ்வளவுதான், அது உடலில் உறுப்புகள் எல்லாம் பிரிந்து போகும்போது அதுவும் இல்லாமல் போய்விடும், அவ்வளவுதான் அவர்கள் சொல்வது. அதற்கு அவர்கள் ஒரு ஓமானம் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு இயந்திரத்தை உருவாக்குகிறோம், பல்வேறு பொருள் பாகங்களை சேர்த்து ஒரு இயந்திரத்தை முழுமையாக வடிவமைக்கிறோம், அப்படி பல்வேறு பாகங்களும் சேர்ந்து